ti buttare a me? Guarda qua. அதை கேட்க நீயா? நான் ஒரு தொழிலாளி, நாங்கள் எல்லாம் ஒரே சமுதாயம். இதில் ஒருவன் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கேட்க மற்றவனுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையின் பெயரால் கேட்கிறேன், இவர்கள் நிறுத்தப்பட்டதற்கு நீ சரியான காரணம் சொல்ல வேண்டும். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமோ? ஆம், இதற்குமே காரணம் சொல்லியாக வேண்டிய காலம் இது. அதிகம் வேலை இல்லாத காரணத்தால் ஆழ்பறைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த அவசியத்திற்கு குறிப்பிட்ட இவர்களை மட்டும்தான் பலி கொடுக்க வேண்டுமா? எந்த குறிப்பு கணக்குப்படி வேலை செய்யாமல் கௌரவ சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்தவர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அது உங்க தற்காலிகமா? எனக்காக சொல்லும் நுண்டித்த மாதம் இதை நான் நம்புவதற்கில்லை. எனக்கு தெரியும், இது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியின் பிரதிபலிப்பு. சொந்த விரோதத்தை வைத்துக் கொண்டு எனக்கு நண்பர்களாக இருக்கும் நலிந்தோரையும் மெலிந்தோரையும் உன் காலடியில் போட்டு நசுக்க பார்க்கிறான். உரைப்படி உன் பலத்தை காட்ட வேண்டியது என்னிடமே தவிர முதுகெலும்பத்தை இந்த பேசும் பிரேதங்கள் மீதால் சொந்த பழியை தீர்த்துக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு என் மீது படையெடுத்து வந்திருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறார் என்று நினைக்காதீர்கள். இல்லை, இவர்களுக்காக தான் பரிந்து பேச வந்திருக்கிறேன். அங்கொரு நாள் உன் தங்கையை பார்க்க சென்றதற்காக நீ வேலையில் இருந்து விலக்கப்பட்ட போதும் இதே இடத்தில் உனக்காகவும் நான் பரிந்து பேசியிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். இடைக்காலத்தில் கிடைத்த இந்த நாற்காலிக்கு மதிப்பு கொடுப்பதற்காக இவர்களின் நட்பை இழந்து விடாது. நன்றி கட்டவர்களையும் நயவஞ்சகர்களையும் நண்பர்களாக கருதி என் குடும்ப கௌரவத்தை இழப்பதை விட இழப்பது மேல் சொந்த விஷயத்துக்கு போகாது. நான் வந்தது நம்மை பற்றி பேசுவதற்கல்ல, நாளெல்லாம் பாடுபட்டு நீ இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான இவர்களை பற்றித்தான் பேச வந்திருக்கு. இதை போன்ற சுயநலவாதிகளின் பேச்சு கேட்டு பாவம், ஒன்று மரியாத இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய இன்பத்தை எல்லாம் இழப்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் அனுதாபப்படுகிறேன். யார் சுயநலவாதி? ஒருவனுடைய சுகத்துக்காக பலர் பாடுபட வேண்டும் என்கிற ஏகாதிபத்திய மனப்பான்மை கொண்டு நீ சுயநலவாதியா, அல்லது பலருடைய நன்மைக்காக ஒருவன் வாழ வேண்டும் என்று சொல்கிற பொதுநல பித்தனான நான் சுயநலவாதியா? பொதுநலம் பொறியிலே பலகாரம் வைப்பது எரியின் பசியை போன்றவா? புற்றுக்கருகே நின்று மகிழி ஊதுவது நாகத்தின் காதுகளை நாதத்தால் குளிர வைக்கவா? காட்டுக்குள்ளே குளிபறிப்பது யானை ஓய்வு பெறுவதற்காகவா? கலையை வில்லிலே பூட்டுவது கலைவானுக்கு வேடிக்கை காட்டவா? தாம் துன்பத்திலே இன்பம் காண வேண்டும் என்ற தேய் எரி, அந்த வெறிதான் உனக்கு. புரியாமல் பேசார். மெழுகுபத்தி எரிந்து ஒளியை கொடுப்பதோடு தன் மேனியையும் உருக்கிக் கொள்ளும். ஊதுபத்தி நறுமணத்தை கொடுத்த பிறகு உருவமற்ற சாம்பலாக தேய்ந்து தேய்ந்து மனத்தை கொடுக்கும் சந்தனக்கட்டை போன்றவர்கள் தான் தியாகிகளும் பொதுநலவாதிகளும் என்பதை புரிந்து கொள். இப்படியெல்லாம் வேதங்கள் பேசி பிளவு உண்டாக்குவதற்காகத்தான் அன்று என்னிடம் பிடிவாதமாக வேலை கேட்டாய். இல்லை, உன்னிடம் வேலை பார்க்க ஆசைப்பட்டேன். ஏ, ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறியிருக்கிறானே, இப்பொழுது ஆத்திரப்படுகிறேன். இந்த முதலாளி தான் ஒரு மாஜி தொழிலாளி என்பதை மறந்து விட்டானே? இல்லை, இவனும் நம்மோடு வேலை செய்தவன் தானே என்று பல பேரை வைத்து வேலை வாங்குகிற அளவுக்கு இவனுடைய நிலை உயர்ந்து விட்டதே. வயிற்றறிச்சல் உனக்கு, வயிற்றறி. எனக்கு தண்ணீர் இல்லாததால் ஒரு செடி கருகுமே தவிர வேறொரு செடிக்கு கிடைக்கிறதே இந்த இயக்கத்தால் எந்த செடியும் எரிவது. இந்த தத்துவத்தில் வளர்ந்து கவலை இல்லாத வாழ்க்கை நடத்துகிற என்னை விட்டுவிட்டு எவனாவது கையாளாகாத உன் வைத்தறிச்சல் கதையை இந்த ஆணவத்தால் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் அழிந்து போயிருப்பதை உனக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் திண்டாடுவதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன். இனி நாம் பேசிக் கொண்டே போனால் அதன் முடிவு என்ன ஆகும் என்பது நம் இருவருக்குமே தெரியாது. இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன், இவர்களை மீண்டும் வேலையில் சேர்த்துக்கொள். அப்படியா? மறுபடியும் எச்சரிக்கிறேன், கூட்டுறவு பண்டகசாலை மூடப்பட்டதை எதிர்த்து அன்று எழும்பிய அதே போராட்டக் குரல் நாளை இந்த சுவத்திலும் எதிரொலிக்கும். Listen, my boy. Listen. இம்முறை உன் போராட்டத்தால் இந்த தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படாது, உன் கைகள் பூட்டப்படும். அதோடு உன் கருவமும் ஓட்டப்படும். நெல் அனந்த், நீ உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு சின்னஞ்சிறு அகர்விளக்கு குடல்விட்டுக் கொண்டிருக்கும். அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழே அற்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும். அதுதான் நீ குறிப்பிட்ட அந்த தொழிலாளி ராஜு. அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை தொடங்கு. முழங்கு, முழக்கு கொட்டு,